அடிக்கிறதுடா காத்துல, நம்ம வர்ற இடம் கலை கட்டும் பாத்துக்க. வே ஒன்று அடிக்கிறதுடா காத்துல, சீனா போட்டா கூட கைய தட்டும் கூட்டங்க. வே ஒன்று அடிக்கிறதுடா காத்துல, நம்ம வர்ற இடம் கலை கட்டும் பாத்துக்க. வே ஒன்று அடிக்கிறதுடா காத்துல, சீனா போட்டா கூட கைய தட்டும் கூட்டங்க. நம்ம வர்ற இடம் கலை கட்டும் பாத்துக்க. சீனா போட்டா கூட கைய தட்டும் கூட்டங்க. வே ஒன்று அடிக்கிறதுடா காத்துல, நம்ம வர்ற இடம் கலை கட்டும் பாத்துக்க. வே ஒன்று அடிக்கிறதுடா காத்துல, சீனா போட்டா கூட கைய தட்டும் கூட்டங்க. ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா சின்னலரும் ஜிங்கிச்சா, கண்ணு வட்டமா பாக்குற ஏ ஆசை மலர் ஸ்டைலிஷா. சட்டப்படி அத்துப்படி கல்ல கபட இல்லையடி, சிக்கிக்கிட்டா சிக்கலடி சிரிச்சுக்கிட்டே செட்டையடி. வெற்றி பாதை எல்லாம் we take it slow, யார் என்ன சொன்னாலும் don't give a fuck. ஜெயிக்கும் வரை தினம் enjoy the flow, வந்தா மழை போனா மயிறு bro. புதுவே உண்டு அடிக்கிறதுடா காத்துல, புதுவே உண்டு அடிக்கிறதுடா காத்துல, புதுவே உண்டு அடிக்கிறதுடா காத்துல, நம்ம வர்ற இடம்